ഹൃദയം വേഗം വീടതെ ഗതി കേട്ടൽ கவிதை மதி நீ வசமை நுவு நாசகமை ஏதலோ தொலி பிரேமே கடலை எகு சேவேல பசி வாடை கரட்டாலை க்ஷணம் சூடனா சூடனா This is our hero. You don't need to know his name. Not yet, anyway. Because he seems like a regular guy who likes his friends, his bike, and his girl.